மிருது காதலிலே இரு இதயம் ஒரு பாதையிலே பொது உலகம் என்ற போதையிலே நிலை விட்டு மலர் விட்டு கனி விட்ட பூமி எங்குது காதலிலே இரு இதயம் ஒரு பாதையிலே புது உலகம் இன்று போதையிலே நேரம் அன்பு கொண்ட மான்கள் கூடுது பார்த்தாயா அந்த நிலை காண வந்த இளமாது வாடுது பார்த்தாயா இலை விட்டு மலர் விட்டு தனி விட்ட பூமி ஏங்குது காதலிலே இரு இதயம் ஒரு பாதையிலே புது உலகம் கண்ணுக்குள் விழுந்து இதயத்தில் மிதந்து கரையினில் ஏறிவிடு பெண்ணுக்குள் இருக்கும் நினைவுகள் யாவும் பெரிதென கண்டுவிடு அட இன்னும் என்ன சேதி உன்னை விட மாட்டேன் இதழ்களை தந்துவிடு இன்று முதல் நீயும் என்னடிமை என்றோ ரசிப்பதை ரசித்து விடு இலை விட்டு மலர் விட்டு கனி விட்டு பூமி ஏங்குது காதலிலே இரு இதயம் ஒரு பாதையிலே புது உலகம் இரு பாதையிலே இலை விட்டு மலர் விட்டு கனி விட்டு பூமி ஏங்குது காதலிலே ஏங்குது காதலிலே